முத்தம் போடுகையில் சின்ன சின்ன மின்சாரம் தோன்றும் என் பார்ப்பெண்ணே, சொல் தோன்றியதுண்டா கண்ணே. முத்தம் சிந்தும் வேளையிலே மூளைக்குள்ளே விளக்கெரியும், ஆமாம் என்றது பெண்மை, மின்சாரம் உள்ளது உண்மை. தப்பு தப்பாய் முத்தம் தந்தேன் அன்பே உனக்கு, தப்பை மீண்டும் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கு. வெள்ளாடே மீசி புல்லை மேயாதே, மேலும் மேலும் பசியா என் மீசையில் என்ன ருசியா. கரும்பு செய்யும் வில்லேனா கோபுரத்தை இடிக்காதே, கழுகம் செய்வது சரியா நீ கட்டில் காட்டு புலியா. கீரை கொஞ்சம் மாற்றி போட்டால் கார்கள் பறக்கும், இதழும் இதழும் மாற்றி போட்டால் ஜீவன் தெறிக்கும். கொத்தை யுத்தம் செய்வோமா.